ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಪ್ರತಿಮುಖಾಲೀಡ ಬಂಧುರ ಪೃಥುಮಹಾಹೇತಿ ದಂತುರ ವಿಕಟಮಾಲಾ ಪರಿಷ್ಕೃತ ವಿವಿಧ ಮಾಯಾ ಬಹಿಷ್ಕೃತ ಸ್ಥಿರಮಹಾಯಂತ್ರತಂತ್ರಿತ ದೃಢದಯಾತಂತ್ರಯಂತ್ರಿತ ಜಯ ಜಯ ಶ್ರೀ ಸುದರ್ಶನ ಜಯ ಜಯ ಶ್ರೀ ಸುದರ್ಶನ. ಸುದರ್ಶನಾಷ್ಟಕತ್ತಿಲ இந்த ஸ்லோகமானது சக்கரத்தாழ்வாருடைய திருமேனி அமைப்பை பற்றி விஸ்தாரமாக சொல்லக்கூடியதான ஸ்லோகமாக இருக்கு. அது மாத்திரமில்லாத இவருடையதான நிரதிசயமான கருணை அதை இந்த ஸ்லோகம் வெளிக்காட்டுறது. பிரதிமுகாலீட பந்துர, எதிரில் இருக்கக்கூடியதான எதிரிகளை நோக்கி பாயும் நிலையில இவர் நிற்கிறார். அப்படி பாயற நிலையில இருந்தாலும் இவர் பந்துர, அழகான தோற்றத்தோடு இருக்கார் அப்படின்னு சாய்கிறார். இவருடைய திருமேனியுடைய வர்ணனை இந்த ஸ்லோகத்தில் நடக்கிறது. பிரதிமுகாலீட பந்துர அப்படிங்கிற பதத்தினால எதிரிகள் எத்தனை பேர் வந்தாலும் அவர்களை எதிர்நோக்கி பாஞ்சிண்டு விரட்டி அடிக்கிறதுக்கு சித்தமாக இருக்கக்கூடிய நிலையில் இவர் இருக்கார். அது பிராச்சீன திருமேனிகள்லாம், சக்கரத்தாழ்வாருடைய பிராச்சீன திருமேனிகள் நாம் சேவிக்கிறச்ச ரிவிதேசங்களில் ஒரு திருவடியை முன்னாடியும் இன்னொரு திருவடியை பின்னாடியும் வச்சுட்டு சேவை சாதிக்கிறார். அதாவது கிளம்புற பிரஸ்தான நிலையில், அதாவது கிளம்புற நிலையில் இருக்கார். அதுக்கு பிரத்யாலீடஸ்திதி அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் பேர். ஆலீடம் அப்படிங்கிறதுக்கு லக்ஷணம் சொல்கிறச்சே, ஆலீடம் து தத்தோக்ரதா தக்ஷிணே வாமம் ஆகுஞ்சிய பிரத்யாலீடம் விபர்யயே அப்படின்னு கோஷம். ஆலீடம் பிரத்யாலீடம் அப்படின்னா எதிரியை நோக்கி கிளம்புற ஒரு ஸ்திதி இருக்கே, ஒரு நிலை இருக்கே, அது பிரத்யாலீடம் அப்படின்னு பேர். இதை தான் கோபால நிமிஷத்தில சுவாமி சாதிக்கிறச்சேவும் பிரத்யாலீடஸ்திதி அதிகதாம் அப்படின்னு சாதிச்சார். சுதர்சன சதகத்தில் சாதிக்கிறச்சேவும் பிரத்யாலீடேன திஷ்டன் பிரணவ சசதராதார ஷட்கோணவர்த்தி. ஷட்கோணவர்த்தி அப்படின்னா அந்த சுதர்சனம் இந்த யந்திரமானது ஷட்கோணம், ஆறு அறங்களை கொண்டதுன்னு முன்னாடியே நாம் பார்த்தோம். அப்படி பிரத்யாலீட ஸ்திதியில் இருக்கார் அப்படிங்கிறது தெரியறது. பெருமாளுக்கு கோவில்களில் இந்த சேவை உண்டு. பெருமாள் நிற்கிற சேவையானது ரெண்டு திருவடிகளும் நேராக நிற்கும், அப்படி தான் நாம் சேவிப்போம். ஆனால் சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு திருவடி முன்னாடி ஒரு திருவடி பின்னாடி அப்படிங்கிற மாதிரி சேவையாகும் சக்கரத்தாழ்வாருக்கு. திருவடியான பெரிய திருவடியான கருடனுக்கும் இந்த சேவை உண்டு அப்படிங்கிறது தெரியறது. பந்துர அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். ஒன்று சுந்தரமாக அழகாக இருப்பார் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் வணக்கத்துடன் கூடியவர் அப்படின்னு அர்த்தம். பந்துர பந்துரௌரம் ஏ நம்ரேஹம் சேச்ச பந்துரஹா அப்படின்னு கோஷம். வணக்கத்துடன் இருக்கிறவா அவளுக்கு பந்துர அப்படின்ற சப்தத்தை உபயோகம் பண்ணலாம் அப்படின்னு கோஷம். அதனால இவர் எதிரிகளை கூட்டத்தோடு அழிக்கிறதுக்காக தயார் நிலையில் இருக்காருன்னு ஒரு விஷயம், அழகாக இருக்காருன்னு ஒரு விஷயம், வணக்கத்தோடு இருக்காருன்னு ஒரு விஷயம். வணக்கத்தோடு நமக்காக இல்லை, பகவானுடைய ஆக்ஞையை பிரதீட்சிச்சுண்டு இருக்கார் அப்படிங்கிறது இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். பிரதிமுகாலீட பந்துர பிருதுமஹாஹேதி தந்துர பிருதுமஹாஹேதி தந்துர. பெருசாகவும் அழுத்தமானதும் ஆக இருக்கக்கூடிய போர்க்கருவிகள் இவர்கிட்ட இருக்கு. அது மாத்திரமில்லாத அந்த போர்க்கருவிகள்லாம் மேடும் பள்ளவுமா இருக்கு அப்படின்னு சாய்க்கிறார். இவருக்கு 16 திருக்கைகள் சில க்ஷேத்திரங்களில், சில க்ஷேத்திரங்களில் 8 திருக்கைகள். 8 இருந்தாலும் 16 இருந்தாலும் அத்தனை திருக்கைகளும் ஆயுதத்தை தரிச்சின் இருக்கார் சக்கரத்தாழ்வார். இந்த கருவிகள்லாம் அழுத்தம்னா நல்ல டைட்டாக பிடிச்சின் இருக்கார். அந்த ஆயுதங்கள் அவர் கையிலேருந்து நழுவாது. அவர் எப்போ ஆஜ்ஞாபிக்கிறாரோ அப்போதான் அந்த ஆயுதங்கள்லாம் அவர் திருக்கையிலிருந்து கிளம்பும். அது மாத்திரம் இல்லை, ஒரு ஒரு ஆயுதத்துக்கும் ஒரு ஒரு பெருமையை நாம் சோடசாயுத ஸ்தோத்திரத்தில் அனுபவிக்க போகிறோம். இந்த தந்துரை அப்படிங்கிறதுனால இவருக்கு தெத்துப்பல்லு இருக்குங்கிறத சூச்சிப்பிக்கிறார். இந்த வாய்க்கு பக்கத்திலிருந்து வாயோடைய சைட்லேருந்து தெத்துப்பல்லு இவருக்கு இருக்கு. அவளுடைய வாயெல்லாம் பார்த்தா மேடும் பள்ளமுமா இருக்கும். அப்படி நிம்னோன்னதம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு வார்த்தை. அப்படி நின்னோன்னதமாக இவர் ஆயுதங்கள் எல்லாம் தரிச்சென்று டைட்டாக கையில் சேவை சாதிக்கிறார். இவர் தெத்துப்பல்ல காண்பிக்கிறதுனாலேயே எதிரிகள்லாம் இவர் கிட்டக்கே வரமாட்டேங்கிற அவ்வளோ பயங்கரமாக இருக்கு அந்த பற்கள். இவர் ஆயுதங்கள் 16 ஆயுதங்கள் 8 ஆயுதங்கள் தரிச்சென்று இருக்கார் அப்படிங்கிறது இருந்தாலும் அந்த ஆயுதத்தை பிரயோகம் பண்ணாமலேயே இவருடைய திருமேனியை காண்பிச்சாலே போகிறோம். இந்த எதிரிகள் அப்படின்னு இருக்கிறவாள்லாம் ஓடிடுறா அப்படிங்கிறத சூச்சனம் பண்ணுறதுக்காக தந்துரை அப்படின்ற பதத்தை சாதிச்சிருக்கார் சுவாமி. பிருத்து மகாஹேதி தந்துரை விகட மாலா பரிஷ்கிருத. 8 அரங்கள் அப்படின்னு சுதர்சன ஆழ்வாருக்கு இருக்கே அந்த யந்திரத்தில், அதில் ஒன்னொன்னுலையும் தனித்தனியாக மாலைகள் சாத்தின்றிருக்கார் இவர். அது அப்படி சமூகமாக எடுத்துக்கணும்னா பெரிய மாலையாக இவர் மாலைகளை தரிச்சின்றிருக்கார். அத தேசிகன் பரமத பங்கத்துடைய கடைசி பாசுரம் திகிரி மழி உயர் குந்தம் தண்டங்குசம்ல சாதிக்கிறச்சே இவருடைய ஆயுதங்கள்லாம் என்னென்ன, இவர் என்ன மாலையா போட்டுருக்கார் அப்படின்னா, அகில உலகுகள் கண்டயாயோர் அலங்களில் அடைய, அகில உலகுகள் கண்டயாய் மணி சாத்துறதுன்னு ஒரு வழக்கம் சக்கரத்தாழ்வார் சன்னதி கதவுல. இல்ல சக்கரத்தாழ்வாருக்கே மணிமாலை, மணின்னா கண்டை, இந்த மணிய மாலையா சாத்துறதுன்னு நிறைய ஊர்ல பிரார்த்தனை இருக்கு. அது எங்கேருந்து அப்படின்னா, இந்த 14 லோகம் இருக்கே அந்த 14 லோகத்தையும் குறிக்கிற மாதிரி 14 மணியாக சாத்தின்றிருக்காராம். இந்த லோகத்தையே மணியாக, இந்த நம்ம இருக்கக்கூடிய பூலோகம் மீதி இந்த பூவரலோகம் சுவரலோகம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த 14 லோகங்களையும் மணி மாதிரி இவர் தன்னுடைய திருமேனியில் சாத்தின்றிருக்கார். அப்படின்னா இவருடைய பிரபாவமானது எப்படிங்கிறது, அத்தனை மணியையும் அகில உலகுகள் ஒரு லோகம் பாக்கி இல்லாத மொத்த லோகத்தையும் இவர் கண்டையாக சாத்தின்றிருக்கார் இவருடைய திருமேனியில் அப்படின்னு தெரியறது. இவர் சாத்தின்றிருக்க இந்த மாலையானது ஆசிரித்தாளாக இருக்கக்கூடிய நமக்கு நறுமணத்தை தான் கொடுக்குமே தவிர நமக்கு அந்த மாலையினால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாரெல்லாம் எதிரிகளாக இருக்காளோ அவளுக்கு தான் இந்த ஆயுதங்கள் இந்த இவருடைய ரூபமானது பயங்கரமாக இருக்குமே தவிர நமக்கு கிடையாது. அடுத்த திருநாமம் விவித மாயா பகிஷ்கிருத. மாயா அப்படிங்கிற சப்தத்துக்கு பலவிதமான அர்த்தம் இருக்கு. அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அர்த்தத்தை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த மாயா சப்தத்தில் நிறைய பேர் ஏமாந்து போயிடுவா, மாயா அப்படின்னா ஏதோ மேஜிக் அப்படின்னு நினச்சின்னு இருப்பா, அது கிடையாது. மாயை அப்படிங்கிற சப்தத்துக்கு ஒரு இடத்துல அஜ்ஞானம் அந்நியசாஜானம் விபரீத ஜானம்னு ஒரு அர்த்தம், ஒரு சில இடத்துல மாயைக்கு ஆச்சரியம் அப்படின்னு ஒரு அர்த்தம், இன்னொரு இடத்துல மாயா அப்படின்னா பகவானுடைய சங்கல்பம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல மாயா சப்தமானது அஜ்ஞானத்தை குறிக்கக்கூடியதான சப்தம். விவித மாயா அப்படின்னா அஜ்ஞானத்திலே விதவிதமான அஜ்ஞானங்கள் உண்டு. ஒன்று அறிவற்ற நிலை, அது அஜ்ஞானம். அந்யதா ஜானம் அப்படிங்கிறது ஒன்றை இன்னொன்னா மாற்றி நினச்சிக்கிறது. விபரீத ஜானம்னா இருக்கிறத அப்படியே மாற்றி புரிஞ்சுக்கிறது விபரீத ஜானம். இது மாயா அப்படிங்கிற சப்தத்தினால குறிக்கக்கூடிய விஷயம் இது. இப்படிப்பட்ட பல வகையான அஜ்ஞானமும் இவர்கிட்ட கிடையாது, இவரை ஆசிரயிக்கிறவா இவரை உபாசிக்கிறவர்களுக்கும் கிடையாது அப்படின்றது இதோட சாரம். மாரீச்சனுக்கு ராமாயணத்தில் சொல்றச்சே அபரிமித மாயன் அப்படின்னு பேர். ஏன்னா இந்த மாயா மிருகமா இவன் தானே வந்தான், இவனுக்கு அவனுக்கு அபரிமிதமான மாயங்கள்லாம் தெரியும். மாயம்னு இந்த இடத்துல சொல்றச்சே இந்த மேஜிக் அப்படின்னு காண்பிக்கக்கூடிய சொல்லு. மாயை உடையவன் மாரீச்சன் அப்படின்னு ராமாயணத்திலே பிரசித்தி. மாரீச்சனுக்கு மாயை மாயா மாயா மிருகம் மாயா மாரீச்சன் அப்படின்னு சொல்றோமே, அப்போ மாயைகளுக்கெல்லாம் இவனுக்கு நிறைய விதமான மாயைகள் தெரியும். இப்படி எத்தனை வகையான மாயைகள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து சக்கரத்தாழ்வார்கிட்ட நெருங்காது அப்படிங்கிறது கருத்து. அவதார காலங்களில் எம்பெருமானுக்கு எப்படி ஒரு விதமான பிரகிருதி பந்தமும் ஏற்படாதோ அதே மாதிரி இந்த சக்கரத்தாழ்வாருக்கும் இந்த பிரகிருதி பந்தங்கள் ஏற்படாது அப்படின்னும் ஒரு பொருள். அப்போ விவித மாயா பகிஷ்கிருத அப்படின்னா விவிதமான மாயைகள் என்னென்ன உண்டோ பிரகிருதி பந்தமாக இருக்கக்கூடிய மாயைகள், அந்த மாயைகளெல்லாம் பகிஷ்கிருத தூரீகிருத்தர் அதாவது இதெல்லாம் தூர கலப்பியவர், இவர்கிட்ட இதெல்லாம் நெருங்காது அப்படிங்கிற அர்த்தம். இப்போ இந்த மாயா சப்தத்துக்கு பிரகிருத்தின்னு அர்த்தம் வச்சுக்கணும். ஏன்னா மாயாந்து பிரகிருதி வித்யாத் மாயினந்து மகேஸ்வரம் அப்படின்னு ஸ்ருதியில் சொல்லியிருக்கிறதுனால இந்த இடத்துல மாயா சப்தத்துக்கு திரிகுணாத்மகமான பிரகிருதி அதோடைய பந்தம், நம்ம போல இருக்கிறவாளுக்கு இருக்கே தவிர இந்த லோகத்திலேயே அவதார காலங்களில் கூட எம்பெருமானுக்கு ஏற்படாது, அதே மாதிரி இந்த சக்கரத்தாழ்வார்க்கும் ஏற்படாதுங்கிறது தாத்பரியம். ஸ்திரமகாயந்திர தந்திரித இவர் ஸ்திரமான நிலையான மகாயந்திரம் பெரிய யந்திரத்தில் தந்திரித்த பிரதிஷ்டிதராக இருக்கார் இவர். இவர் சுதர்சன சதகத்தில் சாதிக்கிறச்சே நானாவர்ணான் விவ்ருண்மன் விரச்சித புவன கிரா புவனானுகிரகான் விக்கிரகான்யஹா அப்படின்னு சுதர்சன சதகத்தில் சாதிக்கிறார். பலவிதமான மகாயந்திரங்கள், அதில் பலவிதமான திருக்கைகள், பற்பல ஆயுதங்கள், அதுவும் இல்லாத அறங்கள், அந்த கோணம்னு சொல்லக்கூடியது பல வகையாக இருக்குது இவருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சக்கர ரூபமான யந்திரத்தில் இவர் எழுந்தொருளி இருக்கார். இவருக்கு ரூபம் உண்டு, இவருக்கு விக்கிரகங்கள் திவ்யமங்கள விக்கிரகம் உண்டு அப்படிங்கிறத சாதிக்கிறார். இதுக்கு பிரமாணம் மந்திரசாஸ்திரங்களில் இதுக்கு பிரமாணங்கள் இருக்குது. அந்த சாஸ்திரங்கள்னால இவர் யந்திரத்தில் எப்படி பிரதிஷ்டை பண்ணணும், பிரதிஷ்டை பண்ணி எப்படி ஆராதனம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் விஸ்தாரமாக அந்த மந்திரசாஸ்திரங்களில் இருக்கு. திருடதயா தந்திர யந்திரித இவர் தயை மிகுந்தவர் நம் இடத்தில் அப்படிங்கிற அர்த்தம். பேரருளாளன் இவர், பெரிய அனுகிரகங்கள்லாம் செய்யக்கூடியவர் இவர். அதனால்தான் தேவப்பெருமாளை நாம தேசிகன் குறிப்பிடுறச்சே அணி அத்திகிரியே அப்படின்னு சாதிச்சார். சக்கரத்தாழ்வானோட சேர்த்து மங்களாசாசனம் தேவப்பெருமாளுக்கு. ஏன்னா மற்ற திவ்யதேசங்கள்லாம் காட்டிலும் தேவப்பெருமாளுடைய சுதர்சனாழ்வார் கையில் தரிச்சின்னு இருக்காரே சக்கராயுதம், நல்ல பல பல பலன்னு இருப்பார். நல்ல பிருகத்தா சேவை அவர் சக்கரத்தாழ்வார் தேவபெருமானுடைய திருக்கையில். அப்படி இவர் தயைக்கு கட்டுப்பட்டவர், திருடதயா தந்திரர், எல்லார் மேலேயும் கிருபை இவருக்கு ஜாஸ்தி. ஒருத்தர் கொஞ்சம் இவர் ஆசிரயிச்சு இவருக்கு கிட்ட காரிய சித்தியை பிரார்த்திச்சுட்டான்னா அவருடைய காரியத்தை பண்ணி கொடுக்காத இவர் ஓயறதில்லைன்ற மாதிரி சங்கல்பத்தை இவர் வச்சுருக்கார். ஏன்னா இவர் இவர் தயைக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியவர். திருட தயா தந்திர யந்திரித, திருடமான தயை, உறுதியான தயை, அருள் என்ற தந்திரம், கட்டுப்பாட்டை உடையவர்களுக்கு யந்திரித்த அருள்பவர் அப்படின்னு சாதிச்சார். அது அம்பரீஷ மகாராஜா விஷயத்திலையும் இவர் எவ்வளவு தயையோட இருந்தார் அப்படிங்கிறது இந்த சரித்திரத்தில் தெரியும். அது மாத்திரம் இல்லாத கஜேந்திர ரக்ஷணத்துக்கு இவர் எவ்வளவு தீஜ்வாலைகளை கக்கி கொண்டிருந்தார் அப்படிங்கிறது சரித்திரத்தில் தெரியும். அது மாத்திரம் இல்லாத எம்பெருமானுடைய சங்கல்பம் என்ன அப்படிங்கிறது இவருக்கு தெரியும். எம்பெருமானுடைய ஆக்ஞை, அவருடைய சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் சக்கரத்தாழ்வார். ஏன்னா ஆசிரித்தாள் ரக்ஷணத்தில் இவர் அக்ரகண்யராக இருக்கக்கூடியவர் சக்கரத்தாழ்வார். இவரை வச்சுட்டு தான் பெருமாள் பலவிதமான காரியங்களை சாதிச்சுக்கிறான். அப்போ இவர் துறையோட இருக்கார். இவருடைய வேகமானது என்ன வேகம்னு யாராலையும் கணிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இவருடைய வேகம். அப்படி இருக்கிறச்சே இவர் ஆசிரித்தால எப்படி எந்த வகையிலெல்லாம் ரக்ஷணம் பண்ணணும் அப்படிங்கிறதுல துறையோட இருக்கார்ன்றது தெரியுது. இதுக்கெல்லாம் காரணம் இவர் தயையினால நம்மளெல்லாம் அனுகிரகம் பண்றார் அப்படிங்கிற ஒரே காரணம்தான். திருடதயா தந்திர யந்திரித, அப்பேற்பட்ட சுதர்சனரே உமக்கு மங்களங்கள் உண்டாகட்டும். ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா, ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.